ஸ்ரீபதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகவதே வாச்சகாராஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே வகலபூஷண மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீ தரங்க மகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ அலர்மேல் மங்கானாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் ததாகிருதி ஸ்ரீரண்டு புலிதிருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரண்டு தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகளுடைய திருவடிகளுக்கு அநேக நமஸ்காரங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆஸ்திகாள் இந்த அற்புதமான தயாசரகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கா. பரம காரியனான எம்பெருமான் தன் தயை என்ற குணத்தாலே சகல ஜீவாத்மாக்களுக்கும் அபீஷ்டங்களை கொடுக்கின்றான். அவளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணுகின்றான். அதற்கு தயாதேவி பிரதான காரணமாக இருக்கிறாள் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவாக்க அவனுக்கு அமைஞ்சிருக்கு. இதுகாரம் ஆஸ்திகாள் ஏறக்குறைய 40 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. இன்றைதான் 41வது ஸ்லோகம். கீழ்ப்பாசுரமான 40வது ஸ்லோகத்திலே தொய்யு பகுமதிகீனகா சீனிவாசான் கும்பேன்னு சுவாமி தேசிகன் ஆரம்பிச்சு நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்தார். அதாவது தயாதேவியின் மூலமாகவே அனுகிரகம் கிடைக்கிறது. அவளை வந்து ரொம்ப பகுமானமாக நம்ம பார்த்துக்கணும். மந்தகீனனான இந்த ஜீவாத்மாக்கள் அவளுடைய மதிப்பை தெரிஞ்சுக்காம இருக்கா, அது ஒரு திருஷ்டாந்தம் காட்டியாருது சுவாமி தேசிகன். ஒரு தேவகங்கை பக்கத்திலே பிரவாகமாக போகும்போது அதை அனுஷ்டானத்துக்கு விட்டுட்டு அதை வந்து நம்ம சீகரிச்சு தீர்த்தபானம் பண்றதை விட்டுட்டு ஒரு காலல் நீரை போய் தேடி நாடுவதானது அந்த ஸ்திதியிலே இந்த ஜீவாத்மாக்களுடைய மனசு இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். நமக்கெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடியதான அனுகிரகம் பண்ணக்கூடிய தயாதீபி விட்டுட்டு அவளை நம்ம சேவிக்க முடியாம நம்மளோட புத்தியானது ரொம்ப ஹீனமா இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு அவள் வந்து பகுமானிக்கத்தக்கவள்னு சாதிச்சு நம்ம ஆச்சாரியாளெல்லாம் ஆச்சாரியன் என்ற படகின் மூலமாக நமக்கு தயாதேவி மூலமாக சீனிவாசனுடைய திருமலை கிட்டுறதுன்னு சாதிச்சார். அஸ்மின் ஸ்லோகே 41வது ஸ்லோகத்திலே ஒரு அற்புதமான விஷயம் காட்டப்படுறது. ஆஜ்ஞாம் காதிம் ததனு மனதரானாதி ராஜ்யாதிகம் வா காலே திஷ்ட்வா கமலவசதேகே அப்பகிஞ்சன் கராணி பத்மாகாந்தம் பிணிகிதவதீம் பாலனேனன்யசாத்யே சாராபிஜா ஜகதி கிருதினஹா சம்சயந்தே தயாத்வாம். ஆஜ்ஞாம் காதிம் ததனு மனசரானு ஆதிராஜ்யாதிகம் வான்னு முதல்ல சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சமூகார்த்தமானது என்னன்னு கேட்டுண்டாக்கா, லோகத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே நிறைய மகான்களா வந்து அவள்லாம் ஆச்சாரியாளா பெருமாள் அவதரிப்பிக்க செய்கின்றான். இப்படிப்பட்ட எது சாரம் எது அல்பசாரம் எது சாரதமம் என்று அறிந்த சம்பிரதாயத்துக்குண்டான சாரத்தை அறிந்தவர்கள் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமையவரேத்திய அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சபடி சாரவறிந்த மகாமகா மகான்களெல்லாம் இந்த தயாதேவி ஹே தேவியே உன்னையே சரணமடைகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இதுக்கு என்ன முக்கிய காரணம் ஒரு காரணம் சொல்றா, எம்பெருமான் லோக சிருஷ்டி நாயகன். பெருமானுடைய நாபிக் கவலத்திலேருந்து பிரம்மா தோன்றி இந்த லோகத்தை காக்கும் பொறுப்பை பெருமான் அளிச்சிருக்க. பெருமானுடைய ஆக்ஞையினாலே பிரம்மாவும் ஒரு ஆணையிடும் ஸ்தானத்திலே இருக்கார். அவருக்கு வந்து ஸ்ரேயஸ் இருக்கு, செல்வம் இருக்கு, அவருக்கு பணி செய்கிறவா இருக்கா? ஒரு பெரிய ராஜ்யம் எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே அவர் பண்ணிட்டு இருக்க. ஆனா அப்படி அந்த பிரம்மா வந்து ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்திதியில இருந்தாலும் இந்த தயாதேவி என்ன பண்றானா, அவருக்கு அந்த வேலையை விடல. அவர் வந்து தன்னுடைய கைங்கிருந்த பண்ண முடியாம திண்டாடுறன்னு சொல்றார். காரணம் என்னன்னா, இந்த பிரஜைகளை ரட்சிப்பதானது எம்பெருமான் கிட்டதான் இருக்கு. கமலையுடன் பிரியாத நாதனான நாரணன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அவனாலதான் பண்ண முடியும். எம்பெருமான் வந்து இத்தியாதி தேவர்களெல்லாம் எம்பெருமான் படைச்சாலும் ரட்சிப்பது எம்பெருமான் ஒருவனேன்னு அந்த தய என்ற குணமானது அந்த விஷயத்தை மட்டும் சீகரிச்சுண்டு, தன்னுடைய கணவனே கமலையின் கணவனே ஏற்றவன் என்றறிந்து அவனையே ரட்சிப்பதற்கு அவனையே அமர்த்தரா, அதுதான் காரணம் அப்படின்னு தெரிவா வியாக்கியானத்தை சாய்கிறார். எம்பெருமானே இந்த ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்கிறான், சியப்பதிதான் இந்த கைங்கரியத்தை செய்ய முடியும். ஆழ்வாராதிகள் சாய்ச்சா, நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏரா சிவன் பிறந்தான் என்னும் சொல், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தாண்டகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினிய தேது என்று திருமஷப்பிரானுடைய நான்முகன் திருவந்தாதி பாசுரம். இந்த விஷயம் என்னன்னா, எம்பெருமான் தான் லோகத்தை சிருஷ்டிகர்த்தா, அவனே எல்லாரும் படைக்கிறான். இருந்தாலும் அவனுடைய மகனான நாபிகமலத்தே தோன்றிய பிரம்மாவானவன், நாபிகமலத்தே வசிக்கின்ற அப்பிரம்மனும் தனது பெருமை, அந்த ஆட்சி, அவனுக்கு உண்டான யசஸ், அந்த ஸ்ரீ செல்வமானது முதலே அவனுக்கு இருக்கு. இவை இது எல்லாம் சேர்ந்து எந்த காலத்திலே அவனுக்கு பயன்படுமோ அப்ப பயன்படுவதில்லை அப்படின்னு சொல்ற வியாக்கியாத்தாக்கள். கிமர்த்தம் அப்படி ஆறுது அப்படின்னா, ரக்ஷணம் செய்ய வேண்டியதான லட்சணங்கள் ஐந்தும் இந்த நான்முகனுக்கே வந்து அந்த காலத்தே பயன்படாமல் போறது. அப்படி பிரம்மாக்கே அப்படி இருக்கும்போதுனா, இந்திரன் போன்றவாள்லாம் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அதான் ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவர்க்கும் கலிய தொழிலடாய் அப்படின்னு சொல்லி கஜேந்திர மோட்சத்தினுடைய விஷயத்தை எடுத்து காட்டுறான் ஆண்டாள் நாச்சியார். கஜேந்திரன் வந்து நாராயணாவோ மணிவண்ணான் அகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்கா என்று எம்பெருமானுடைய பெயரை சொல்லி கூட்டுது. முதலே முதலே லோகத்தின் முதலேன்னு சொன்னா யார் முதல்? சங்கரனார் முதல்வனரா? பிரம்மா முதல்வனரான்னு கேட்டா, முதல்வனாவது எல்லா விஷயங்களையும் அருளி செய்வன், எல்லா விஷயங்களையும் அனுகிரகம் பண்ணுவனானவன் ஸ்ரீயப்பதியான கமலையன் நாதனான ஸ்ரீமன் நாராயணன். அதனால எம்பெருமான் தான் கஜேந்திர மோட்சத்துக்கு அரைகொலைய தலைகொலைய வந்து நின்றார் என்பது திருமால வியாக்கியானத்திலே இந்த கஜேந்திர மோட்சத்தை எடுத்து காட்டுறார் பெரியாழ்வார். அப்பேற்பட்டதானது விஷயத்தை இந்த இப்படி இவன் ஒருவனே எல்லோருக்கும் அனுகிரகசீலனா இருப்பதாலேயே பிரம்மாவுக்கு கொடுத்த போர்ட்போலியோவும் ஃபெயில் ஆயிடுத்தோங்க அப்படின்னு சாய்க்கிறார். அதனால என்ன பண்றான்னா, இதை நன்றாகவும் அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறார். சாஸ்திர ரீதியாகவும் சப்த பிரமாணங்களாலும் இந்த சாரமறிந்தவர்கள் இந்த ஆச்சாரியால் பெருமாளை நிஷ்டிக்கிறவா, பெருமாளை வந்து எப்பயும் நிஷ்டையிலே இருந்து சுவாமி அம்மாழ்வார் மாதிரியே நாள்தரும் ஏகசிந்தையனாய் அந்த ரீதியில இருந்து அறிந்தவா, இது வேதாந்தத்தை அறிஞ்சவா, எல்லாரும் இந்த பிரம்மாண்ட போய் யார் உள்ளது சுவாமி, நமக்கெல்லாம் தயாதேவியுடைய கருணையாலேதான் எம்பெருமான் ரட்சிக்கிறான், அதனாலே புருஷகார பூதையான தயாதேவி திருவடி சரணடைவோம் என்று பத்மாகாந்தம் பெணிகு தபதியும் பாலனே நன்யசாத்யே சாரா விஜ்ஞாக ஜெகத கிருதினகா சம்சயந்தே தயாத்வாம், உன்னுடைய திருவடியே சரணாக பற்றுகிறார்கள் அப்படின்னு சுவாமி யோசிங்க இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதனாலே தயாதேவிக்கு என்னன்னா, அந்த பிரம்மாட்ட அவர் எம்பெருமானுடைய பிள்ளையா இருந்தாலும் அந்த சரி வேலையை சரியா செய்ய மாட்டாலும் தயாதேவிக்கு தோன்றது. அதனாலே பிரமாணங்களாலும் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் இத்தனை விஷயங்களாலும் அனுமானத்தினாலும் இந்த சாஸ்திரமறிந்த அதிகாரிகள் எல்லாம் தயாதேவி தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்காண்ட தன் திருவுள்ளத்தை அறிந்து அந்த சாரத்தை அறிந்து இப்படி பகவத் நிஷ்டர்களா இருக்கக்கூடியதான ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் ஷியப்பதி அவன்தான் இந்த வியாபாரத்துக்கு சரியானவன் தெரிஞ்சு தயாதேவி அவனை நியமிக்கிறாள் என்று திடமாக தன் மனசிலே நிறுத்தி ஆச்சாரியோத்தமர்கள் அதனால தயாதேவி தஞ்சமடைகிறார்கள் சரணமடைகிறார்கள் அப்படின்னு சூச்சகமாக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் தன்னுடைய திருவுள்ள கருத்தை தெரிவிக்கிறார். என்ன சுவாமி இருந்தாலும் இது எப்படி வந்து பிரம்மாவுக்கு ஒரு போர்ட்போலியோ இருக்கே அவரேன் ரட்சிப்பதில்லைன்னு கேட்டா தேசிகன் ஆசியமா சாகிறாருங்க. கொடுத்தாலும் அவனுக்கு பிரம்மனுக்கும் பவர் கொடுப்போம் யாரு சுவாமி அப்படின்னா பெருமாள் தானே கொடுக்கிறார். அப்ப ரக்ஷகர்த்தா வந்து பெருமாள் தானே ரட்சிக்கும் அந்த வஸ்துவான பெருமாள் தான் ஜீவாத்மா ரட்சிக்கிறான்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப அவன் தானே வந்து சர்வசக்தனா தெரியுது அதனாலே தயாதேவியே அவனை லோகத்தை ரட்சிப்பதற்கு நியமித்தாள் அதனாலே யாரு நியமிக்கப்படுறாரோ நியமிக்கும் இறைவனுமான்னு சொன்னார். அந்த பெருமாள் நியமிக்கிறான்னா அந்த பெருமாளே நியமிப்பளாக இந்த தயாதேவி இருக்கான சுவாமி தேசிங்க காட்டுவதனாலே நம்ம ஆச்சாரிய சிஷ்டர்கள் அத்தனை பேரும் தயாதேவியை தஞ்சமாக புகுந்தார்கள்னு காட்டி இந்த 41வது ஸ்லோகத்தில் வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ற அடியேன். சவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.